மூன்று நிமிட தியானம். மார்ச் 16, 2026 திங்கட்கிழமை. தலைப்பு: ஆவிக்குரிய வளர்ச்சியின் உன்னத அழைப்பு. மனப்பாட வசனம்: பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருக்க கடவீர்கள். மத்தேயு 5:48. இன்றைய தியானம்: பூரண நிலை என்பது மனிதனின் தவறுகளற்ற தன்மையை குறிப்பதல்ல, மாறாக அது ஆவிக்குரிய முவிர்ச்சியையும் தெய்வீக சித்தத்தோடு நம்மை இணைத்துக் கொள்வதையுமே குறிக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் நினைவுபடுத்துவது போல, நாம் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கும்போது ஒரு பூரண நிலை நமக்காக காத்திருக்கிறது. 1 யோவான் 3:2. இது ஒரு தீர்க்க தரிசன வாக்குதத்தம். நாம் இப்போது ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் இருக்கிறோம். இலக்கை நோக்கி ஓடும்படி நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நமக்கான தேவனுடைய வரைபடம் கிறிஸ்துவின் முழுமையான வளர்ச்சியை அடைவதே ஆகும். எபேசியர் 4:11. இந்த பூரண நிலை 5 தெய்வீக பரிமாணங்களில் காணப்படுகிறது. அவருடைய கிரியை. அவர் ஒரு தலைசிறந்த சிற்பி. அவருடைய கிரியைகள் யாவும் முழுமையானவை. உபாகமம் 32:4. அவருடைய வழிகள். அவருடைய பாதை நேரானது மற்றும் பிழையற்றது. சங்கீதம் 18:30. அவருடைய ஞானம். அவர் அறிவிலும் புரிந்து கொள்ளுதலிலும் பூரணமானவர். யோபு 37:16. அவருடைய பிரமாணம். அவருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற சுயாதீன பிரமாணம். சங்கீதம் 19:7. யாக்கோபு 1:25. அவருடைய சுபாவம். அவர் பரிசுத்த அன்பு மற்றும் பூரண மன்னிப்பினால் அறியப்படுபவர். மத்தேயு 5:48. பூரண நிலை என்பது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். தங்கம் எப்படி உலையிலே சுத்திகரிக்கப்படுகிறதோ அப்படியே இயேசு நம்மை உள்ளிருந்து மாற்றும்படி வந்தார். யோவான் 10:10. பழைய நியாயப்பிரமாணம் பலவீனமுள்ள மனிதர்களை ஊழியக்காரராக நியமித்தபோது, ஆவியின் பிரமாணமோ 100% மாற்றத்தை நமக்கு வழங்குகிறது. நமக்காக மீட்பு விலை கிரயம் செலுத்தப்பட்டதால் நாம் நீதியுள்ளவர்களாக கணக்கப்படுகிறோம். இருப்பினும் நாம் அவருடைய ஒளியில் நிலைத்திருக்க தினமும் நம்முடைய பலவீனங்களை அறிக்கை செய்து தாழ்மையுடன் நடக்க வேண்டும். 1 யோவான் 1:8. இன்றைய மேற்கோள்: நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் பூரணமாயிருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் அவருடைய பலத்திற்கு நாம் பூரணமாய் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: தேவனை பின்தொடர்தல், த பர்சியூட் ஆஃப் காட், AW டோசர். தேவனுடைய பிரசன்னத்தையும் பூரணத்தையும் தேடுவதை குறித்த ஒரு உன்னத நூல். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்துங்கள். jtm.te/englishchristianpdfs/20712. ஜெபம்: பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனுடைய வளர்ச்சியை அடையும்படி என்னை ஆய்த்ததற்காக உமக்கு நன்றி. என் பலவீனங்களையும் அடிக்கடி நான் தடுமாறி விழுவதையும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் என் மனசாட்சியை பரிசுத்தமாக்குகிற இயேசுவின் இரத்தத்தை நோக்கி பார்க்கிறேன். என் ஆத்துமா, ஆவி மற்றும் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். என் சகோதர சகோதரிகளுடன் ஒருமனப்பட்டு நடக்கவும் உம்முடைய அன்பு எங்களுக்குள் பூரணப்படவும் கிருபை தாரும். உம்முடைய சுத்திகரிக்கும் அக்கினியால் என்னை இலக்கு வரை வழி நடத்தும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: உங்கள் பலவீனங்களைக் கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கிறிஸ்துவும் கூட தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எபிரேயர் 5:9. நீங்கள் சந்திக்கும் சோதனைகள், அழுத்தங்கள் மற்றும் சுத்திகரிப்புகள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை பரலோக பிரகாசத்திற்கு கழுவி சுத்திகரிப்பதற்காகவே வருகிறது. திருச்சபை, தேவனுடைய வார்த்தை மற்றும் உங்கள் விசுவாசத்தின் மீதான பிடியை விட்டுவிடாதீர்கள். பரிசுத்தவான்கள் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் நிற்கும்படி ஊக்கமாய் ஜபித்த எப்ராப்ராவைப் போல, கொலோசியர் 4:12. தேவனும் ஒரு பூரண வேலையாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உறுதியானவர். அவர் உங்களில் தொடங்கிய நற்கரியையை அவரே பூரணமாக்குவார். ஜபத்துடன் பாஸ்டர் மரிய ஜோசப். தொலைபேசி +91 9243183231.